शिवाय केसरी दृढ़ां चाचार्यवर्यो मे संधत्तां सुभाषति अचुद्रुवं द्राय இப்பயந்திரம் ஏழு ஸ்லோகம் ஆயிருக்கு. இதுல ஸ்லோகத்துல ஏழாவது ஸ்லோகத்துல ஒரு அபியாசம் என்ன, பிரகரணம் என்ன, இவைகள் ரெண்டு நாள பிரம்மிகள் வேறுபடலாம். அபியாசம் வித்யை, பகர வித்யை, வைஸ்வானர வித்யை, இவை சாந்தோக்கியத்தினே இருக்கு, அந்த மாதிரி தைத்திரியத்தினே இருக்கு, பிரதாரணத்தின ஒப்பம். அத்தியாசம் தானே, ஒருத்தர் சொல்லப்பட்டதே இன்னொருத்தர் சொல்லப்பட்டது அத்தியாசம். இது வேற வித்தியா இருக்கட்டும், அந்த வித்திய வேற, இந்த வித்திய வேற, அந்த மாதிரி பிரகரணம். இது பிரகரணம், பிரகரணம் அது சாந்தோக்கிய பிரகரணம், அதனால வெவ்வேறு பிரகரணம், அதனால வேற இருக்கட்டுமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்றான். அதை சொல்லிவிட்டேன், ஏன்னா தவறு அது. பிரதிபத்து பேதம், யாரு அத்தியனம் பண்றோம் அவன் நம்ம தைத்திரிய உபநிஷத்தை நம்ம அத்தியனம் பண்றேன். இன்னும் சில பேர் பிரதான உபநிஷத்து சுக்லவேதிகள், சுக்லவேதிகள் சுக்லவேதிகள்னா அதான் ஒண்ணு, சமவேதிகள்னா எதுவே. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உபநிஷத்து இருக்கு, அந்த அத்தியனம் அப்படி அவ பண்றதுனால அது வேற வாரியா இருக்கு. அதனால அந்தந்த நான் அத்தியனம் பண்ணோன்னு என் உபநிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் நான் சொல்ல முடியும், அதனால எனக்கு தெரியும், அதனால இதெல்லாம் தோஷம் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டேன். இதுக்கு நேரம் எட்டாவது ஸ்லோகத்துல ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ற, இது வந்து ஒரு வித்தியும் தகர வித்யை, சாந்தோக்கியத்துல சொன்ன தகர வித்தியும், சைத்திரியத்திலையோ பிரதாரணியத்திலையோ சொன்ன தகர வித்தியம், சாந்தோக்கியத்துல சொன்ன வைஷ்வான வித்தியை, அது மாதிரி பிரதாரணியத்துல சொன்ன வைஷ்வான வித்தியை, இது ரெண்டும் ஒண்ணுன்னு நீ சொன்ன. நீ எப்படி சொன்ன ஒண்ணுன்னு ரூபைத்யா அப்படின்னு சொல்லிட்டேன். ரூபம் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே ரூபமா இருக்கிறதுனால இது வந்து பிரம்ம வித்திய ஒண்ணுதான் நீ சொன்ன. அங்க இப்ப அவன் கேள்வி கேட்கிறான் ஒரு பட்சி, இதுவே தவறு. இப்போ வித்தியைக்கும் சொல்லிட்டேன்னாக்கா அப்போ குணங்களை கொஞ்சம் மாறம் பண்ணணும், இங்க இருக்கிறத அங்க அங்க போட்டுக்கணும், அங்க இருக்கிறத இங்க எடுத்துக்கணும், அதான் சொன்ன. அதுவே தேவையில்லையே. ஏன் அப்படின்னா ரூபம் என்ன ஒன்னா இருக்கு, ஒன்னா இருக்கிறது தானே அது தெரியும் வித்தியைக்குன்னு சொன்னேன். ஒன்னா இருக்கிறதுன்றதுனால வித்தியைக்குன்னு சொல்லிட்டு இப்போ இங்க இல்லாத அங்க எடுத்துக்கோ, அங்க இல்லாத இங்க எடுத்துக்கோன்னாக்கா அப்ப ரூபம் தானே வந்துருக்கு. ரூபம் ஐடியா, ரூப ஐக்கியம் இருக்கணும்னு சொல்லிட்டாக்கா உபசம்மானம் பண்ண வேண்டாம். ரூப ஐக்கியம் இல்ல ஒன்னும் ரெண்டு பேதம் இருக்குன்னாக்கா, பேதம் இருக்குன்னாக்கா அப்ப உபசம்மானம் பண்ணணும்னாக்கா எல்லா வித்தியகளையும் எல்லா வித்தியுடைய குணங்களையும் உபசம்மானம் பண்ணணும் கொண்டு போயிடும். அப்ப வித்தியா பேதமே இருக்காது, அதாவது புரிஞ்சுக்கோங்க. ரூப ஐக்கியத்தினால வித்ய ஐக்கியம், இந்த வித்தியையும் இந்த தகர வித்தியையும் அந்த தகர வித்தியையும் சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்கள் ஒரே மாதிரி இருக்கு, அதனாலதான் நீ வந்து வித்ய ஐக்கியம் அப்படி சொல்லிட்டாக்கா அதுக்கு நீ வந்து இது பண்ணணும், இங்க இருக்கிறத அங்க எடுத்துக்கணும், அங்க அங்க இருக்கிறத இங்கிருக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு அப்படி மாதிரி ஏன் பண்ணணும், அப்படி எடுத்துருந்தா எப்படி தந்துடும். அதான் ரூபாய்க்கு ஏற்கனவே இருக்கே இருக்க எண்ணத்துக்கு அதை எடுத்துக்கணும். ரூபாய்க்கும் சொன்னோம்னாக்கா அந்த ரூபாய்க்கும் சொன்னாக்கா அப்ப வித்யைக்கும் சொல்லணும், வித்யைக்கும் வந்தாதான் கல்யாணம் வைத்தியம் தெரியும், பைத்தியம் தெரிஞ்சா கல்யாணம் ஆகும், எப்ப பைத்தியம் தெரியுது எப்ப கல்யாணம் ஆகுது, அது மாதிரி பிறந்த வித்யைக்கும் சொன்னாக்கா இந்த வித்யைக்கும் இருக்கு, வித்யைக்கும் சொன்னாதான் ரூபாய்க்கும் வரும், ரூபாய்க்கும் சொன்னா வித்யைக்கும் வரும். அன்யோன்ய ஆசிரியம் இருக்கு, எது முதல்ல இதாசிரியர் சதுர்த்தி அதே ஆசிரியர், அதனால இந்த இடத்துல அந்யோன்யாசிரியம் வந்துருதே அது பெரிய தோஷமாச்சு. அதனால நீ அந்த இடத்துல எப்படி நீ சொல்லுவ, உனக்கு நினைக்க வர்றது. அதனால அதுவும் முடியவே முடியாது. அந்யோன்யாசிரியம் இருக்கிறதுனால உபசம்ஹாரம் பண்றதே உச்சி வராது. இன்னொன்னு ஒண்ணு கேட்கிறா, சக்கரகம்னு ஒரு தோஷம் இருக்கு. தர்க்கத்தில் தர்க்கம் சொல்வா, தர்க்கம் வந்து நல்வா, அது சக்கரகம் ஒண்ணு அவையே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும், ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ரூபாய்க்கும் சொல்லிட்டோ உபசம்ஹாரம் பண்ணணும். அப்ப ரூபாய்க்கும் சொன்னா வித்தியக்கம், வித்தியக்கம் சொன்னா ரூபாய்க்கோன்றதால அந்யோன்யாசிரியம். அதுக்கப்புறம் ரூபாய்க்கத்தினால வித்தியக்கம் சொல்லணும். வித்தியக்கம் சொன்னாக்கா ஏத்தியாக்கார ரூபமான குண உபசம்ஹாரம். குண உபசம்ஹாரம் தான் ரூபாய்க்கம். ரூபாய்க்கத்தினால வித்தியக்கம், வித்தியக்கத்தினால குண உபசம்ஹாரம், குண உபசம்ஹாரத்தினால ரூபாய்க்கம். அதனால இப்ப வந்து அந்யோன்யாசிரியம் ஒரு தோஷம், அதுக்கப்புறம் சக்கரகம் இன்னொரு தோஷம். சக்கரகம்னா அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி வந்துருக்கும். சுத்தி சுத்தி வரலன்னா என்ன அர்த்தம், முதல்ல ரூபாய்க்காது வித்தியாசம், வித்தியாசம் வந்துறது மாறும், குணங்கிறதும் மாறணும். உபதம் மாறம் பண்ணது வித்திய ரூபாய்க்கம், ரூபாய்க்கம் பண்ணது வித்தியாசம். இப்படியே திருப்பி வரும். இது திருப்பி திருப்பி வந்ததுன்னா சக்கரகம்னு இருக்கும். அந்த சக்கரகம் போகணும் வரக்கூடாது. ஏன்னா எது முதல் எது முடிவு அதுல தெரியாம போயிடும். முதல் முடிவு அப்படிங்கிறது தெரியாம போயிடும். அதனால இந்த அந்யோன்யாசிரிய தோஷமும் சக்கர தோஷமும் வரதுனால இது எப்படி நேற்றுக்கு முடியாது. இந்த குணம் இருக்கட்டும், குணம் இருக்கட்டும், அதுதான் விளக்கணமாக ஒரு குணத்தை எடுத்துக்கிறோம், தனியா ஒரு குணம் எடுத்துக்கிறோம், அதனால சீகரிக்கிறோம். அது வந்து விரோதம் இருந்தா அவிரோதமா, அதாவது ரெண்டு வித்திய ஒரே வித்திய ரெண்டு ரெண்டு உபகரணத்தான் படைக்கப்பட்டிருக்கு. வித்தியாவது ரெண்டு வித்தியில ரெண்டு உபகரணத்துல படைக்கப்பட்டிருக்கு. ரெண்டு உபநிடத்தில் படிக்கப்பட்ட வித்தியர்களுக்கு குணங்களை உபசம்ஹாரம் பண்ணணும். தனியா இருக்கட்டும், அதாவது இந்த வித்தியை அந்த வித்தியான சொல்லப்பட்ட தனி குணங்கள் வேற மொத்த உபசம்ஹாரம் பண்ற அந்த குணம் இருக்கு பாருங்களோ, அது ரெண்டு உபநிடத்திலையும் சொல்லப்பட்ட வித்தியர்கள் இருக்கு ஒரே வித்தியை, அதுக்கு விருத்தமான குணமா அவிருத்தமான குணமா? அவிருத்தமான குணம்னு சொல்றியா? அவசியம் ஏற்கனவே ரூபாய்க்கு சுத்திச்சு விட்டேன், தனியா எதுக்கு உபசம்ஹாரம் பண்ணணும்? விருத்தமான குணம்னு சொன்னோம்னாக்க அப்ப வித்தியாசம் வராது, வித்தியா பேதம். நேரம் சொல்ல போறோம் வயசான வித்தியும் ஒரு வித்தியாசம். இந்த வித்தியை எப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். வேதோக்கு சரீரத்தும் பிரம்மத்துக்கு ஒரு குணம் இருக்கு அந்த வயசுவாதியில. அதாவது பிரம்மமானது பிரம்மாண்டமா இருக்கு, எல்லாருமே வியாபிக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் சொல்றதுன்னு சொல்றோம். ஆனால் சாந்தி நிலையத்தையும் சொல்றோம். சாந்தி நிலையத்தில பிரம்மம் எப்படி இருக்கும்? சூக்ஷமா இருக்கு, நமக்கு உள்ளுக்குள்ள எல்லாத்துக்கும் உள்ள அந்தராத்மாவா சூக்ஷமா இருக்கு. அந்தர்யாமித்தியே அந்தர்யாமியிலையும் அந்தர்யாமித்தியிலையும் மாதிரி சூக்ஷமா இருக்கிறது. நம்ம பார்த்தோம் பிரம்மமானது, பிரம்மமானது வந்து பரிசுவான வித்தியில் எப்படி உபாசி ஆகாரம் அப்படின்னாக்கா பரிசுவான வித்தியில பிரம்மாண்டமான பிரம்மத்தினுடைய உபாசம். ஆனால் சாந்தி வித்தியை, தார வித்தியை, அந்தஞ்சான வித்தியை அதெல்லாம் எப்படி இருக்குன்னா உபாசி சூக்ஷமா இருக்கிறது, பிரம்மாண்டமா இருக்கிறது ஒண்ணு பண்ணி விருத்தமும் இல்லையோ, அது ரெண்டும் ஒண்ணும் கேளாது. அவரோட வைஷ்ணவருக்கு வேற, சாரணிக்கு வேற, சாந்தி இருக்கு வேற, அந்தரியாமிக்கு வேற, அதை அப்படின்னு நாட்டிலேயே சூக்ஷமா இருக்கிறது. இதெல்லாம் வைஷ்ணவர்களும் பிரம்மாண்டமாக. அதனால இப்ப என்ன ஆகுது, இதே மாதிரி எனக்கு பரஸ்பர விருத்தமான குணங்கள் வியாபிச்சதுன்றது விருத்தமானது, சூக்ஷம் சூக்ஷமா இருக்கிறது வியாபிச்சிருக்கிறது விருத்தமா இருக்கிறது. அதனால இதை என்ன சொல்ல வேண்டிய இருக்கு, அதனால விருத்தமான உணர்த்து வசம் மாறணும்ன்ற வித்யா ஐக்கியம் வராது, வித்யா பேதம் தான் வரும். அதனால அவிருத்தமானது இருக்குன்னாக்கா ஏற்கனவே ரூபாய் சொந்தத்தை தனியா அனுப்பிச்சு மாறணும், அது வேண்டாது. அதனால இப்படியும் வேண்டாம் அப்படியும் வேண்டாம், எப்படி சொன்னாலும் விருப்பமாகத்தான் இருக்கிறது, விருப்பமாக தான் இருக்கு. ஆகவனால இந்த இடத்துல நீங்க சொல்ற பிரம்மத்தின்றது உபசம்மானம் என்ற வித்தியாசமா இருந்ததுனாக்க குண உபசம் மாறும், வித்யா பேதமா இருந்ததுனாக்க அங்க அனுபவம் மாறும். குணம் பண்ண உபசம்மாரம் பண்ணாம திகழ்த்தணும் அப்படின்னுட்டு அவன் ஆசிக்கிறான். அதனால என்ன அர்த்தம்னாக்க, இந்த பேதாபாத சிந்தாவே வேண்டாம், உணவு சம்மார பாதமே லட்சம், இதை எதுக்கு ஆட்சேபிக்கணும். இந்த பாதத்தை உனக்கு ஆரம்பிச்சு 26 அதிகரணம், 64 சூத்திரம், சில பேதங்கள், இந்த மனசாரமே பண்ண வேண்டாம். இது நம்ம சித்தாமுத்திரையே விரோதம் மாதிரி ஆயிடுறது. தேவையில்லாம என்னத்துக்கோசனம் சூத்திரதாரு இந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன், இதனால அப்படின்னாக்கா அது தவறு என்று அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சூத்திரதாரன் அமர்த்தம் பெரிய பிரம்ம ரிஷி, பிரம்ம வெற்றி ஆறாம் தோசகன், அப்படிப்பட்டவர் என்னப்பும் பண்ண மாட்டார். அவர் திருவிழா ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. அதனால நீனோ சொல்றது பைத்தியகாரணமா அன்னோன்யாசிரியம் சக்கரகம் அப்படின்னா நீ தொடர்ந்து சொல்றாரு, அதுவே தவறு. நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், உலகத்துல பிரம்ம வித்தியைகள் நிறைய படிக்கப்பட்டிருக்கு. அந்த நிறைய படிக்கப்பட்ட பிரம்ம வித்தியைகள் ஏத்தியமா இருக்கிறது பிரம்மம் தான். எல்லா வித்தியைகளையும் ஏத்தியம் அறியப்பட வேண்டியது பிரம்மம் தான். ஆனால் அந்த உபாசிய ஆகோ உபாசிய ஆகாரமானது அது பிரம்மத்தினுடைய அந்த குணங்கள் ஒரே ரூபமா இருந்தது, ஒரே ரூபம் இல்லைன்னாக்க வித்தியாசம் இல்லை. சொல்லிருக்கோம் வித்தியாசம் என்ன ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் என்ன வித்தியாசம் என்று வந்தது அனும வித்தியாசாரம் அதே மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம பாருங்கோ ஏஷ ஆத்மா அபகத ஆத்மா ஆனாபாபிதம் விஷோக சூக்ஷமாக்கூடியம் அதாவது பரவேஷ்ம பூதம் பகவான் பரபிரம்மனுக்கு அதுக்கு இருப்பிடமா இருக்கக்கூடியது எது நம்முடைய அதுதான் காசு. எப்பொண்டம் பிரமத்தியம் பிரமத்தியம் இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்கு பிரம்மபுரம் பேரு, இந்த இடத்துக்கு அதுக்கு இந்த சரீரத்துக்கு பிரம்மபுரம் பேரு. இந்த பிரம்மபுரத்துல நடு உடம்புல ஹிருதயம் இருக்கு, அந்த ஹிருதயம் அது இந்த உடம்புல பிரம்மபுரத்தமான இந்த உடம்புல மத்திய ரொம்ப பிரகாசம் ரத்னம் ககனம் விசோகா அது உள்ளதான் இந்த தஹராகாசம் இருக்கு. அது எப்பேற்பட்டது? விசோகமா இருக்கு, லோகமே அற்றது. எப்பொழுதும் கல்யாண குணத்தோட பிரகாசிக்கின்றது. அதுக்குள்ள எது இருக்குதோ பருபாஸ்தவியம், அந்த தஹராகாசமான பரபிரம்மம். அதுக்குள்ள எது இருக்கோ பரு உபாஸ்தவியம், அது உபாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு. இதை பாருங்க, கல்யாணம் சொல்லவே இல்லை. தஸ்மின் இறந்த பகுபாடு அவ்வளவுதான். தஸ்மின் இறந்த பகுபாடு அதுக்குள்ள எது இருக்குதோ அதை உபாசிக்கப்படவே, அதை உபாசிக்கும். அப்ப அது கல்யாண குணங்கள் அர்த்தம். அந்த கல்யாண குணம் எது நமக்கு ஒண்ணும் தெரியாது. அது எங்க இருக்குன்னாக்கா சாந்தோஜத்துல தெரியும். அந்த கல்யாண குணங்களை உபாசிக்கிறான். அது எங்க இருக்கு அப்படின்னா இந்த திருக்கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டு அதை அவனுதானே. இதுல என்ன வந்தது பார்த்தோம், பூபாக்கியம் இருக்கு, அதனால வித்தியாசம் அப்படிங்கவே உணவு சொல்லணும். ஆனாலும் தொடர்பாக தெரியும் ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு. எப்படி சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. பொதுவாக அது இருக்கக்கூடிய குணங்கள் அது எதுனாக்கா எட்டு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எட்டு குணங்கள் எடுத்து உணர்ச்சி அதெல்லாம் இருக்கு. இது என்ன வேதம் இருக்கு? ரூபாய்க்காத வித்தியாக்கியம், வித்தியாக்கியாத ரூபாய்க்கியம், அந்யோன்யாசிரயம், அந்த மாதிரி ரூபாய்க்கியம், வித்தியாக்கியம், உபகுமாரம், ரூபாய்க்கியம், வித்தியாக்கியம், உணவுகுமாரம் எப்படி சக்கர சொன்னீங்க அதுவும் வாங்க. எந்த அளவுக்கு இருபதுன்றதே கிடையாது. இதெல்லாம் ஒரு விமானத்துக்கான சட்டமா சொல்லிட்டு போயிட்டா. அவன் என்ன சொன்னாலோ அதுதான் எடுத்துக்கணும். அவன் சொன்னது சில இருக்கு, அதை நாங்க எடுத்துக்கணும் சொன்னீங்க. அதனால தேசியாகாரம் தேசிய ஆக்காரம் அது ஐக்கியம். அது வித்தியாசத்தை சொல்றது அதுவே போடுறது. அதுக்கு மேல ஏதாவதுனாக்கா அப்போ சில குணங்கள் இருக்கலாம். அதாவது இல்லாத அங்கேயே இந்த உபரணத்து இருக்கு, அந்த உபரணத்து இருக்கு. இது இந்த உபரணத்துல ரூபமே சொல்ல எதிரி உபரணத்துல. ஆனால் அந்த சாந்தோக்கியத்துல ஸ்பஷ்டமா எட்டு குணங்கள் சொல்லிடுச்சு. அப்ப நமக்கு கல்யாண குணங்கள் வேணும். அப்ப என்ன பண்றோம், அங்க இருக்கிறது அப்படியே இருக்கும். இன்னும் சில நடக்குது இல்ல, அங்க இருக்கிறது இங்க இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஒரு குணம் அதிகப்படியா இருக்கும், பின்னாடி வரப்போகுது. ஒரு குணம் அதிகப்படியா இருக்கும், அதிகப்படியா இருக்குது அதை எடுத்துக்கலாமா எடுத்துக்கோ. ஏன் எடுத்துக்கணும்னாக்கா அங்க சொல்லப்பட்ட ஒரு அதிகப்படியான குணம் இங்க சொல்லப்பட்ட குணத்தினுடைய விளக்கம் மாதிரி இருக்கும். விளக்கிறது மாதிரி உபகாரம் பண்றது பண்ற மாதிரி இருக்கும். அதனால அதுவும் தோஷம் இல்லை. இந்த கிரமத்துல பாருங்க எல்லாம் சரியா. அதனால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல கிடையாது. அதனால எங்கேயாவது விருத்தமான குணங்கள் இருந்ததுன்னாக்க நாங்க ஒத்துக்க மாட்டேன், நாங்க ஒன்றும் படிக்க மாட்டோம். எங்கேயாவது விருத்தமான குணம் இருந்ததுன்னாக்கா நாங்க ஏற்க மாட்டோம். நாங்களும் தான் ஒத்துக்கணும். அது விருத்தமா அது விருத்தமா அதுனாக்கா உபகமாக வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் ஒருத்தர் ராமனை பத்தி நான் கதை சொல்றேன். ராமாயணத்தை வச்ச எத்தனையோ பேர் இப்போ எபெருமான பத்தி நிறைய பேர் பன்னியாசம் பண்றார். இப்ப பாருங்க ஆச்சரியார் பத்தி எத்தனை பேர் சொன்னாலும் அடைக்கிடுமாது. அவரை பத்து குணம் சொல்லுவேன், இப்பத்து குணம் சொல்லுவேன். இப்படி பத்து பேர் தனித்தனியா குணம் திருக்கல்யாணம் சொல்லிக்கிறார். எவ்வளவு சொன்னாலும் ஒவ்வொருத்தருடைய பாஷை வேற, சரி அவாவா சொல்றது வேற. எவ்வளவு சொன்னாலும் வேறவே போராது. எத்தனை திருக்கல்யாணங்களை சொன்னாலும், எத்தனை திருக்கல்யாணம் சொன்னாலும் அது போறவே போராது. எவ்வளவு சொன்னாலும் அது சரியாக அது மாதிரிதான் இங்க இருக்கிறார். விருத்தம் இல்லாம இருந்திருந்தாக்கா அதாவது அந்த வித்தியாசி இருந்திருக்கக்கூடாது. நிறைய சொல்ல போறதுனால ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் வரப்போறது. அதனால சொல்ல உங்களுக்கே என்ன புரியும், விருத்தமற்றதுன்னு என்ன சொல்ல போறோம். நம்ம வந்து பிரம்மாவிசியில சொல்லப்படுற அனுசந்திக்கப்படுற திரு கல்யாண குணம் இருக்க போனோம், அதெல்லாம் அவுபாரிக குணங்கள். ஒத்த கிருஷ்ணனை பத்தி உபன்யாசம் பண்றோம், ஒத்த ராமனை பத்தி உபன்யாசம் பண்றோம். ராமாயணம் சொல்றாங்க ஒக ராமோ திருநாள் பாஷத்தை ஒரு வார்த்தை தான் சொல்லுவான் திருமால் உடனே வந்துடும். ராமோ திருமால் சொல்ற ராமோ திருநாள் பாஷத்தை நான் ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தை தான் அதனால ஒக்க பத்னி ஏகபத்னி வரதான் ஒக்க பானம் திருமண சொல்லுவான் ஒரே ஒரு பானம் தான். ஒரு வாட்டி பிரயோகம் பண்ணா போதும் நம்ப உடனே எல்லாத்தையும் முடிச்சு கொஞ்சம் இந்த ஆனா கிருஷ்ணன் பாருங்க ஒரு வார்த்தையா பேசினா பெருமாள் எத்தனை போய் எத்தனை பேசினோம். அதே மாதிரி அவன் வந்து ஒரு பத்தினியா சிவராமாயணத்தையும் சொல்லிட்டான் நான் இங்க ஏகபத்தினி கட்டணும். ஆனா நிறைய பேர் கல்யாணம் பண்ண முடியாது அடுத்த அவத்த வாங்குவோம் பதினாறாயிரம் ஸ்திரீ கல்யாணம் பண்ணிட்டு பெருமாள் எந்த பொம்பளை போனாலும் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி இருக்க பெருமாள் அந்த அவதாரம் என்ன இது அவசரம் அவதாரம் நிறுவனத்துக்கு அந்த பொய்யே பேச மாட்டான். அவன் சத்து சொன்னான் இல்லையோ பெருமாள் பொய் தவிர்த்து வேற ஒன்றும் பேச மாட்டான், எல்லாருக்கும் பேசுவான். ஆனால் அத்தனை பொய்யையும் அவன் ரசித்திருக்கோம். என்ன பொய் பேசினாலும் என்ன சேஷ்ட பண்ணினாலும் ராக்கத்தோட தெரியாது கிருஷ்ணனுக்கு தான் தெரியும் எல்லாம் என்னென்ன அதுவும் சரி எல்லாருமே நமக்கு பிடிச்சிருக்கே நமக்கு அதை பார்க்கணும். ஏன்னா தான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விதமா இருக்கு அவதாரங்களும் தப்பே சொல்லக்கூடாது. பிரமாள் சாந்தம் ஆனா பரசுராமரோ ரோஷராமன் பேசி பிரசாதார சொல்லிச்ச ரோஷராமனா இவன். ஆனால் ராமாவதாரம் இருக்கானே அவனும் கருணா காசஸ்தன் அப்படிங்கிற கருணா காசஸ்தன் ஒரே பெருமாளுக்கு இடத்துல ரோஷனா கருணாராமனா இருக்கான். மதுராமன் பெருமாளுக்கு கருணா இருக்கிறாரு அவன் கருணையை ஒழிவானவன் அப்படிப்பட்டவன். தேவ பெருமாளுக்கையோ ரங்கநாதனுக்கையோ எந்த அபச்சாரப்பட்டாலும் வழங்க வேண்டாம். எங்க திருநாமண்ட அபச்சாரப்பட்டால் அடிச்சிடுவார். ஆனா கை கொடுத்துருந்தோ அட்டவாசம் அனுப்பி வச்சிருவார். ஒரே பெருமாளா இருந்தாலும் அவசாரத்தில் எவ்வளவு பேதம் இருக்கு அர்ச்சைகள் எவ்வளவு ஈடுபாடு எல்லாம் இருக்கும். எங்க பெரியவாங்க சண்டை போடுவார் அதிலே வசதி சொல்லுவேன் கிடையாது ரெங்கநாதரே வசதினு சொல்லுவேன். ஏன்னா அவன் அவரது ஈடுபாடு அந்தந்த விஷயங்களை கிரகத்திலையோ அந்தந்த திருக்கல்யாண குணங்களிலேயோ ஈடுபட்டு இருக்கிறதுனால அவளுக்கு அப்படிப்பட்ட ஆனந்தம் வருது. அதனால அவன் அனுபவிக்கிறார். இந்த அனுபவத்தை எழுதுகிறேன் நமக்கு இது முக்கியம். நமக்கு இந்த அனுபவத்தை ரொம்ப முக்கியமானது. அதனால பிரம்ம வித்தியெல்லாம் படித்தான். இதெல்லாம் அவதாரிக்க அந்த இதில் சொல்லச்ச அவதாரங்கள் எடுக்கச்சு எப்படிலாம் திருமணத்தன் குணத்தை மாற்றிக்கலாம். உண்மையிலே இதெல்லாம் என்னது நம்மளெல்லாம் அனுபவிக்க வைக்கு. அதே மாதிரி திருமணம் அழகராமன் அவளை பிரிக்க முடியுமா திருமணம். ஆனா திருமணம் ஐயோ சீதான் அவளுடைய போடுதே அப்படின்னு அதெல்லாம் என்னன்னாக்கிறதுனால அவர் உண்மையிலேயே இல்லை. ரேஷம் நம்ம எல்லாம் அனுபவிக்கணும். ராமனுடைய குணங்கள் அனுபவிக்கிற மாதிரி கிருஷ்ணனுடைய குணங்கள் அனுபவிக்கணும். பிரதமருடைய குணங்கள் அனுபவிக்கணும். எல்லா திருமாவளிகளும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஒவ்வொரு அனுபவத்துல அந்தமா அனுபவிக்கிறோம். நிறைய இருக்கு அந்த மாதிரி இதனால தேர்தல் சொல்லப்பட்ட குணங்கள்னாத்துக்கும் சரி பிரணவுக்கு சரி வச்சிருந்தா அவ்வளவு தானே பெருமாளுக்கு சரி மீதி வஸ்துக்கள் எல்லாம் இல்லவே இல்லையா எல்லா பிரபஞ்சமும் அவனுக்கு சரீரம் தானே புருஷம் மூணு சரீரம் சூக்மா இருக்கான் சூக்மா உள்ளதுதான் இல்லை நடத்தினா இதெல்லாம் என்ன நம்மள அனுப்பிச்சு கொடுக்கிறோம் அந்த மாதிரி உபாசி ஆச்சாரம் வசதி யாரும் முடியும் அவனை எடுத்து கட்டுங்கோ பக்தியினால உண்மைதான் கட்ட முடியாது அந்த பக்திக்கு சில திருக்கல்யாண குணங்கள் தேவை அந்த கல்யாண குணங்களை ஒரு பெரியவங்களை வித்தியாசத்தை வச்சுட்டு அனுபவிக்கோ அப்படி அனுபவிச்சோம்னாக்கா நமக்கு என்ன தெரியுமோ ஆனந்தமா திருமண கட்டுப்பட்டுவான் அது தூரம் அபத்தானாம் பக்தானாம் சோசஸ்திதம் அமரக்கு அரியானை தமர்களுக்கு எளியானை அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார் அந்த மாதிரி கேட்கிறவான் அதனால இப்படிப்பட்ட திவ்யமான ஆகாரம் இந்த திவ்யமான ஆகாரம்ன்றது நம்ம எல்லாம் உபாதிக்கணும் அதனால இங்க விரோதனை அது மாதிரிதான் ஏன்னா மீமாம்சுக்காக உச்சிருக்கா மீமாம்சுக்கானாலே கர்மா இருக்கு ஒரு யாகம் பண்றாவா அந்த யாகம் பண்ணச்ச அதுல சில குணங்கள்லாம் குணம்னாக்கா அவளுக்கு திரவியம் தேவத்தை திரவியம் அவிஷு அவிஷு திரவியம் தேவத்தை என்ன அந்தந்த வாழ்த்துக்க வேண்டிய தேவத்தை இதெல்லாம் கூட விருத்தமாக இருந்தால் எடுத்துக்க மாட்டார் எடுத்துக்கவே மாட்டார் அதனால எது ஒன் அக்னிஹோத்திரம்னு சொல்றோம் அக்னிஹோத்திரம் அக்னி தேவத்தை அதுல வந்து இது பாதம் பண்ணுவார் தெளிவு பண்ணுவார் ஒரு அதை தெளிவு பண்றான் அந்த தெளிவு அந்த பிரசாதத்தை தேவை இருக்கா எல்லாம் ஒன்னா இருக்கலாம் ஆனாலும் கூட பாருங்க மாற்றமும் பண்ணு நித்தியாத்மி மகத்துவம் பண்ணு காமியாத்மி மகத்துவம் பண்ணு அயனமாத்மி மகத்துவம் பண்ணு ஒரே அக்னிஹோத்திரத்துக்கு எத்தனையோ பிரவர்த்திகள் இருக்கு அதாவது எத்தனையோ தேவங்கள் இருக்கு ஒவ்வொரு மாசமும் பண்றா அது மாசம் அதே நித்தியாத்மிஹோத்திரம்னாக்கா நிச்சயப்படி பண்ணணும் போகக்கூடாது யாருக்காவது தீட்டு வந்துருமா அந்த யார் யாரையாவது கொண்டு பண்ண அந்த மாதிரி பத்தது இல்லை இருக்கு ஏன்னா அக்னி போயிடும் காமியாத்மிஹோத்திரம்னா பழத்துக்கு இந்த இடத்துலாம் இவன் என்ன பண்ற அப்படின்னாக்கா ரூபம் முதலானவைகள் ஐக்கியமா இருந்தும் சொங்கோ அப்போ அந்த ரூபத்தை எடுத்துப்பா ஆனாலும் கூட அது அசகமாக ஒரு மாசா நிமோசனம் சொல்லிட்டாங்கக்கா அது வேற இது வேறன்னு சொல்லுவார் இந்த காலபேதம் இருக்கு பலபேதம் இருக்கும் அதனால அவாளுக்கு இருக்காது அதனால ஒரு விஷயம் வித்யா ஐக்கியம் கர்ம ஐக்கியம் அப்படின்னு அவர் சொல்லுவார் நீங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல பேரம் வந்துட்டு சொன்னா கூட விருத்தமா சொன்னா கூட அவன் ஏற்றுக்க மாட்டான் அதனால பேதகமான ஒரு அம்சம் அந்த அம்சத்தை ஒண்டிதான் அவன் எடுத்து அதான் வித்யா வேதத்தை சொல்லிடுவாங்க அதனால வித்தியாசத்தை சொல்லாது கருத்துன்னு சொல்லாது நீமாவத்திலே வச்சுருக்கான் சுவாரஸ்யம் பழங்குவான் மையாயிரம் கூட மாட்டாங்க நீமாவத்தையும் போகக்கூடாது நமக்கு முக்கியம் அந்த நியாயங்கள் நமக்கு அழகாக காட்சி கொடுக்கிறது அதனால இந்த மீமாம்சம் நியாயங்கள் முக்கியம் அதான் வந்து நாலு சொன்னா அந்த நாளத்தையும் ஏற்கனவே அந்த அபேதத்தை வச்சுக்கணும் அதனால கர்ம மீமாம்சையிலேயே மீமாம்சர்கள் செய்யும் பொழுது எது வேகமா இருக்கும் வேகத்தை செய்யுமோ ஒண்ணாக்கா அப்படியே தள்ளிடுவான் எது ஐக்கியத்தை சொல்லுமோ அதை சின்ன வயசுதான் கர்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவான் எது பேதத்தை சொல்லுமோ அப்ப கர்ம ஐக்கியம் இல்லை, கர்ம பேதம் அந்த மாதிரிதான் உபயோகிக்கம் இருக்கோ அப்ப வித்தியாசம் விருத்தமான குணம் வந்ததுனாக்கா அவரே ஒத்துழைக்கும். அதனால இந்த இடத்துல எந்த விரோதமும் இல்லை. நீங்க இந்த சோகத்தினால கேட்கிறோம், இந்த சோகம் பாருங்க உபசம்ஹாரியம் அன்னோணியாக்கியமக்கியம் ஆகிருஷ்யம் கர்மேவதி விஷயகாசா ஐக்கியம் ஐக்கியம் ரூபம் ஐக்கியம் அப்படியே அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம ஐக்கியம் அதனால இன்னொரு குணத்தை எடுக்க போதும் வைக்கலாம், அது பண்ணவே வேண்டாம், அது தோஷம். அதனால கிணத்து உபசம் மாறும் கிம் இதரத்தை உபசம் மாறும் வேற எதையும் உபசம் வேண்டாம். அன்னோ குணத்து இந்த ரூபாய்க்கு சொல்லப்பட்ட குணங்களை காட்டிலும் வேறுபட்ட ஒரு குணம் இருக்கு, அந்த குணத்தை தான் உபசம் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அது விருத்தமாக அதிருத்தமா அதிருத்தம் சொன்னாக்கா தேவகமே வரும் ரூபாய்க்கு இல்ல இது வந்து அபேதம் விருத்தம் வேணாம் அது தேடம் வந்துடும், அது எப்படி எடுத்துக்க முடியும், முதன் மார்க்கம் பண்ண முடியாது, அதனால விகல்பம் பண்ண முடியாது. அது விருத்தமா போயிடுச்சுனாக்கா இந்த அதனால விகல்பமே பண்ண முடியாது. அதாவது விகல்பம் என்ன வித்யா வேதம் ஐக்கியம் இல்லை, வித்யா தேடம் வந்தா என்ன அந்த வித்தியோ இந்த வித்தியோ நகர் வித்தியோ வைஷ்வான வித்தியோ எப்படியோ தனித்தனியா பண்ணணும். அல்லது ரெண்டு தகவல் வித்தியம் ஒன்னுன்னு சொல்லிட்டாக்கா ரெண்டு ஒன்னாவே பண்ணணும், ஏதாவது ஒன்று. அதாவது இந்த இருக்கிற குணம் அந்த இருக்கிற குணம் ரெண்டுக்கும் ஒன்னா சேர்த்துட்டு உலகின் உதாசனம் பண்ணணும். அப்படிதான் சொல்ல முடியாது, நிகழ்ச்சம் சொல்ல முடியாது. அதனால நீங்கள் அது மாதிரி இந்த சிந்தனைக்கு இந்த மூணாவது மூணாம் அதனுடைய வேண்டாம். அப்பலா ஏன சிந்தா, அதனால அப்பலா சிந்தா ஏனக்கும் நெருக்கிறது விசாரணும். அதனால நம்ம அன்னியாசம் சக்கரதம் அதிருத்தம் இலத்தம் நிகழ்ப்பம் வராது அப்படிப்பட்ட சிந்தனம் சிந்தை பண்ணி விசாரணை பண்ணி எல்லாம் பிரயோஜனம் அதனால வேண்டியதில்லை அப்படின்னு இதுக்கு என்ன அது கிடையாது. ஏன் அப்படின்னா ஏத்தியாக்கார ஐக்கியம் ஐக்கியம் ஏத்தியாக்கார ஐக்கியம் ஏக்கியம் என்பது உபாசியமான பிரம்மத்தினுடைய அந்த உபாசியாக்காரம் சொல்லப்பட்ட எட்டு அதுதான் ஆகாரம். அந்த ஆகாரமானது ரூப ஐக்கியம் திசதி அதிகமான அங்கமா எடுத்துக்கணும், அது தோஷம் இல்லை. அது அங்கம் வந்து அது கிடையாது, விருத்தமா இருந்தா தான் எடுத்துக்க மாட்டோம். விருத்தம் இல்லை அப்படின்னாக்கா நாங்க அங்கே அதை கிரகிச்சுக்கிறோம். அதிகம் அந்த ரூபாய் அதாவது ரெண்டு வித்தியும் இங்க ஒரு எட்டு குணங்கள் இருக்கு, அங்க ஒரு 12 குணங்கள் இருக்கு, இந்த எட்டாம் எட்டும் சேர்ந்துடும். நீங்க 4 கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஒன்னு அதிகமா இருந்தா ரெண்டு அதிகமா அதை அப்படியே அஞ்சே நீங்க எடுத்துக்கிறோம். ஆதரிசனம் பண்றோம், அது தப்பு இல்லையே. ஆதரிசிக்கிறோம், நம்ம அங்கெல்லாம் தெளிவு பண்ற போறதோ தொட்டு காட்டுற உறவுங்களா உறவுக்காரா அதை பல கேட்டப்போ அவங்க என்று கேட்போம். நம்ம விளை பண்றா பக்கத்துல எங்க அக்கா பண்றா எதிர எங்க மாமா வாக்கை பண்றா மூணு ஒரு மூணு மாத்து வரை பண்றோம் எல்லாம் தொட்டு காட்டுறாங்க. இவங்கதான் தெரிய பண்றா விஷயம், எங்க அக்கா வாக்கை பண்றா எங்க மாமா வாக்கை பண்றா அங்க ஒண்ணு பண்ணுவா இங்க ஒண்ணு பண்ணுவா. அப்போ இங்க இருக்கிறதா அங்க இருக்கிறத வச்சு வாங்கிக்கிறா. அது எனக்கு என்ன விரோதம் இருக்கு, ஏன்னா எங்களுக்கு விருப்பமா இருந்தாலும் நாங்கள் வாங்கிக்க மாட்டோம், விருப்பம் இல்லையா நம்ம வாங்கிக்கிறேன். அதனால அந்த மாதிரி இந்த தள்ளியெல்லாம் இது வந்து சேர்ப்பட்ட உதாரணம் பாருங்க, இது ஒரு அனுபவத்து அது மாதிரிதான். இந்த பிரம்ம வித்தியா அந்த பிரம்ம வித்தியே, இந்த பிரம்ம வித்தியோ ஆறு குணம், அந்த பிரம்ம வித்தியோ ஆறு குணம், அந்த ரெண்டு குணம் இங்கே இல்லையா வச்சுக்கிறோம், இங்க இல்லாததான் அங்கே எடுத்துக்கிறோம். விருப்பம் அற்றது இதுதான் வித்தியாசியனுடைய பலனை. இது கர்மன் தேவைமையத கர்மாவை கூட இப்படித்தான், எப்படி உபகரித்த விஷயம் உபகரித்த விஷயம் உபகாரம் பண்ணிக்கிறது, அங்கே இங்க எடுத்துக்கிறது இங்கே அங்க எடுத்துக்கிறது உபகரிச்சிருக்கணும்னு அர்த்தம், அங்கே இங்க எடுத்துக்கிறது இங்கே எடுத்துக்கிறது. அது பேதகாம்சாபிதம், எது கர்ம பேதத்தை சொல்லுமோ அல்லது வித்யா பேதத்தை சொல்லுமோ அதை நாங்க எடுத்துக்கிறது இல்லை. அப்ப வித்யா பேதம்னா கர்ம பேதம் தான் ஐக்கியம் சொல்ல மாட்டோம், இதுதான் மாட்டோம். ஆனால் வித்யா பேதம் இல்லை, கர்ம பேதம் இல்லை, அப்படிப்பட்டதான் அங்கே நீங்க எடுத்துக்கிறோம் இங்கே அங்கே எடுத்துக்கிறோம். அதனால ஐக்கியம் இருக்கிறோம், அது தோஷம் இல்லை, தோஷமே இல்லை. அதனால இதுதான் இங்கே கிரமம் சொல்ல. ஆகவே இந்த சக்கரகம் அன்யோன்யாசிரியம் இதெல்லாம் எந்த சித்தாந்தத்தையும் அறியோம், எங்க சித்தாந்தத்தில் வரவே வராது. ரூபாய்க்கு வந்தா உத்தேச்சம், உத்தேச்சம் வந்தா ரூபாய்க்கும் நாங்கள் சொன்னேன், ரூபாய்க்கும் ஹேத்து அந்த ஹேதுனால உத்தேச்சம் சித்திச்சு. உத்தேச்சம் வந்து என்ன பண்றதுன்னா உணவு சமாதம் பண்ணுறது, உணவு மாதம் பண்ணி வித்தியா அவசியம் வந்துடாச்சு. இதுக்கு வேலை எங்களுக்கு விருத்தம் ஒன்றுமே கிடையாது. ஆக நம்ம சித்தாந்தத்தில் எந்த ஒரு தோஷமும் இங்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லி இந்த சர்வதேவானந்த பத்திரிகாண்டத்தில் தலைப்பட்டு சுவாமி ஐக்கியம் உபசம்ஹாரியம் அந்நோணஸ்தேத்து வேதோணியம் சதிஹக்கியம் அபதாரம் ஐக்கியமைக்கியம் எசதி தபுதிகம் கிஞ்சித் ஆகிருஷ்யதேந்தம் கர்மண்யத்யேவமேவ அனைத்து வேதாந்தங்களையும் தெரிவிக்கப்பட்ட பிரம்ம வித்தியைகள், அந்த பிரம்ம வித்தியைகள்லாம் பிரத்யம் உபாசனம் அறியப்படுறது. அந்த அறியப்பட்ட அந்த வித்தியைகள் ஒண்ணுதான், ஏன்னா சோதனா விசேஷம், சோதனா சோதனா விதி பிரத்யம் ஆதிசத்தினால மூலாம்சங்கள் சொன்னது சம்யோகம், சம்யோகம் பலம். அப்புறம் ஏக்கம் செய்யோக ரூப சோதனா அப்படின்னு சொல்றாங்க. ஏக்கம் ஒண்ணுதான் செய்யோகம் சேர்க்கை பலம் பலன்றது சம்யோகம். அது ரூபம் தேசிய ஆட்டம் சம்பந்தக்காரன் அதுவும் ஒண்ணுதான். ஆச்சியார் ஆச்சியா இருக்கு, அதே மாதிரி சோதனா விதிப்பத்தியம் இந்த மாதிரி விதிப்பத்தியங்கள் யோஜனம் ஒன்னா இருக்கு. அத்தனையுமே இங்க வந்து பிரம்மத்தியா வேகமா சொல்றது, அதாவது பகவத்யா அப்படிதான் பார்க்கணும். எல்லா வித்தியும் கிடையாது, எல்லா வித்தியும் ஒண்ணும் சொல்லல, எல்லா வித்தியும் பிரம்ம வித்தியாக அதுவும் வச்சுக்கணும். ஆனா எல்லா வித்தியும் ஒண்ணும் சொல்லிட்டா அப்படியே நம்ம போயிடும். ஏன்னா எல்லா குணங்களையும் எல்லாத்திலையும் அனுசந்தானம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும், ஒரே வித்தியா வேற வித்தியா பரிசா வித்தியும் அது ரெண்டு மூணு முறை கூட படிக்கப்பட்டது. அப்போ அது வந்து இந்த நாலு இது இருக்கு, ரூபம் என்ன, சோதனா என்ன, பழம் என்ன, தேவை என்ன, நம் நாலு ஒன்றா இருந்தீங்கன்னாக்கா அத்தனை வித்தியை கேட்க சொன்னோம். அதனால நாங்களுக்கு தெரியும் விஸ்வநாத வித்யா ரகுதாரணத்துல விஸ்வநாத வித்யா இதெல்லாம் ஒரே இருக்குதான். விஸ்வநாதன் தேவை ஒண்ணு, அதனுடைய உபாசிக்கிற கல்யாண குணங்கள் ஒண்ணு, அதனுடைய தேரும் இது பலமும் ஒண்ணு, பிராப்தி மோட்சம் அந்த மாதிரி சோதனா இது பிரத்யம் அது ஒண்ணு. அதனால சோதனா விசேஷம் அப்படின்னு முதல் சுத்தத்துக்கு அர்த்தம். ரெண்டாவது இல்ல ஏகாந்தேகஸ்யாமத்து வேதா அத்தியாசத்தினால தேவை இருக்கு, பிரகரணத்தினால தேகம் இருக்கு, அத்தியாசம் ஒரே வயசுவானது ரெண்டு இடத்துல அத்தியாசம் பண்ண முடியும். அதனால இது வேற அது வேற அப்படின்னு அதுவும் விரோதம். அதனால விரோதமாச்சு. அதனால இந்த வித்திய வேற அந்த வித்திய வேற, இந்த வயசுவான வித்திய வேற அந்த வயசுவான வித்திய வேதா இது வந்து வித்தியம் வித்தியம் கிடையாது. இது சேர்க்கை ஒரே வித்தியதான், ஒரே வித்திய பிரதிபத்து பேரும் அத்தியனம் பண்றவாங்க. அதனால ஏகஸ்யாம ஒரே வித்திய ஒரே சாக்கையிலேயே வேறமா நினைச்சு பார்க்கணும். ஒரே சாக்கையில ஒரே வித்திய ரெண்டு வருஷம் படிக்கப்பட்டிருக்கு. அப்படி படிக்கப்பட்டிருந்தாக்கா அது வேற வேற சொல்லியா அதனுடைய ரூபம் ஒன்னா ஒரே வித்தியாம ஏன்னா அக்னிஹோத்திரம் ஒரே பல இடத்துல இருக்கு. பல இடத்துல சொன்னா கூட அக்னிஹோத்திரம் வந்து ஒண்ணுதானே அந்த மாதிரி. அதனால யகஸ்யம் ஒரே சாக்கியில படிக்கப்பட்டாலும் பல சாக்கியில படிக்கப்பட்ட ஒரே வித்தியா இருந்தாலும் அத்தியாசம் வேணாம், அத்தியனம் பண்றவன் வேற வேற இருந்தாரா. அதனால அவருக்கு வந்து சோற்று பேசார் அப்படிங்கிறார். யோன் யாரு குரணத்தை உபதேசம் அளிக்கிறாரோ அவள் வேற வேறு தானே, வேற வேற இருக்கிறதுனால அவள் சாகத்தை தான் அத்தியனம் பண்ணுவான். அதனால பண்ற வித்தியா பேரணி அதுக்கப்புறம் சொல்றார் சிரோவிரதம் ஒண்ணு இருக்கு. அந்த சிரோவிரதத்தை ஆதரவணியால் பண்ணணும். அங்க பிரம்ம வித்தியான் பதினெட்டு சிரோவிரதத்தினால பிரம்ம வித்தியை பண்ணணும் இருக்கு. அந்த சிரோவிரதம்ன்றது ஆதரவணியால் உண்டியான இருக்கு, அதல்ல சோக்கிய சேர்ந்தவர்களுக்கு உண்டிதான். அப்ப அந்த பிரம்ம வித்தியை அவளுக்கு உண்டிதான எல்லாரும். அதனால என்ன சிரோவரம் அது தாம் பண்ற சுவாத்தியாயம் பண்றோம் வேணாத்தியனம் பண்றதுக்கு அதுக்கு அத்தியனம் பண்றானே அதுக்குதான் அது வந்து அங்கம் பிரம்மத்தை அங்கே இல்லை. ஏன் அப்படின்னா ததாத்வேகி இந்த சிரோவரத்தை வச்சு பண்ணாதான் இவா தீனம் பண்ணலாம் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இந்த சிரோவரத்தை அனுப்பி காட்டா அவன் அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்றது. அதனால என்னாச்சு, ஏதாவது தீனம் பண்ணணும்னாக்கா சிரோவரத்தை அனுப்பிக்கணும். அந்த சிரோவரம் ஆனது ஆதரவாளிகளுக்கு ஒண்டிதான், அத்தியனத்துக்குதான் அங்கம். அதனால பிரம்ம வித்தியன்றது இது கிடையாது. இந்த இடத்துல இந்த பிரம்ம வித்தியன்ற பதம் உபாசனத்தை சொல்ல வேற என்னத்தை சொல்றது என்ன இதை சொல்றது வேதாத்தியம் சொல்றது ஏன்னா வாக்கிய ததாச்சேகி ததாச்சேகி அப்படி இருந்தாதான் வேதாத்தியனுக்கு தான் இது அங்கம் அப்படி சொன்னாத்தான் சமாச்சாரிய அதிகாராச்சியம் சமாச்சாரம் ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல இந்த மாதிரி சொல்லிருக்கு சிவோகம் வேதாத்தியனுக்கு அங்கம் ஆதரவு உண்டி ஆனா இத நேரம் இந்த சுரோகத்தை பண்ணாதான் அவன் அனுப்பிக்க முடியும் அப்படின்னு இருக்குது. அது எப்படின்னா சரோகத்தை பண்ணியா இது வந்து சவ அப்படின்னா ஹோம் யாகம் ஹோமம்னு அமைச்சா அதுக்கு சவஹோமம்னு பேரு. அதாவது ஏழு சூரியர்கள் சப்த சூரியர்களை தேவதைகளாவுடைய அந்த யாகம் அந்த யாகம்ங்கிறது ஹோமம். அது ஒவ்வொன்றுத்திலையும் சத நூறு அண்ணன்கள் அத அந்த ஹோமங்கிற உணர்ச்சியை பேசணும். இதெல்லாம் ஆதரவணிகள் இருக்கா பாருங்க ஒரே ஒரு அக்னி தான் வாழலாம் நமக்கு எல்லாம் தேவை அக்னி மூணு அக்னியை வச்சு நாம பண்ணணும் ஆனா அவன் ஒரே ஒரு அக்னி தான் வாழ்க்கை பண்ணணும் அப்படின்னு இருக்கு அந்த இடத்துல ஆதரவணிகள் உண்டிதான் பண்ணலாம் எல்லாரும் பண்ண முடியாது தேவச்சு பண்ண முடியாமல் அந்த மாதிரிதான் இங்கே அவன் ஆதரவணி இருக்காளே அவன் அத்தியனம் பண்ணணும்னாக்க அதுக்கு சிரோகத்தை அமைச்சிக்கணும். சிரோகத்தை அமைச்சிக்கணும் அத்தியனம் பண்ணணும். அந்த மாதிரி அவன் ஹோமம் பண்ணணும்னு ஒரே அக்னியில தான் அவன் பண்ணணும். அவனுக்கு நியமம் அந்த மாதிரிதான் இங்கே ஆதரவு தோஷம் இல்லை. ஆகவே சிரோகதம்ன்றது ஆதரவணிகளுக்கு ஏதாத்தியனம் பண்றதுக்கோசரம் அந்த மாதிரி செப்பட்டு அதை நீங்க மாத்தி சொல்லக்கூடாது அப்படின்றத மூணாவது சூத்திரத்தால் கிடைக்கும். நாலாவது சூத்திரம் தரிசகிருக்கேன் என்ன தரிசகிருக்க வேதத்திலேயே உத்தேசம் சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா வந்து அது எது சொன்ன தகவல் சொன்ன பாருங்கோம் விதாத்மம் பரவேஷ்ணூதம் எப்பண்டரீஷம் புறவத்யம் தத்ராபி தகரம் ககனம் விசோகஸ்தவியம் குணங்களை சொல்லவே இல்லை என்ன பண்றது அஸ்மின் யுகந்தாக தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரும் தெரியும் அப்படின்னா சந்தோஷ குணத்துல இருக்கு வந்து ஏக ஆத்மா அசகாத்மா சிரோகத்தையும் எட்டு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குணங்களை தான் விசாரிச்சுக்கணும். அதுதான் இந்த தகவல்த்தி இந்த பிரதிமன் தகவல்த்திய குணங்களை சொல்லாச்சால் அங்க சொல்லப்பட்டதை எடுத்து பண்ணணும். நமக்கு உதாரணத்தை இங்க சொல்லிக் கொடுத்து போறது சொல்லிக் கொடுத்து போறதுனால இதுதான் கமன் அதனால கருத்து இருக்கு. கஷ்டமான குணத்தை சொல்லிச்சு அது கருத்து சொல்லுவேன் அது வேற இது வேணும் சொல்லவே கூடாது. கஷ்டமாக சொல்லிடுச்சு அபிப்பிராயம் என்ன சொன்ன உபசம்மாறம் இங்க இருக்கிறத அங்க உபசம்மாறம் அங்க இருக்கிறத இங்க உபசம்மாறம் ஏன் அப்படின்னா அர்த்தாபேதம் பிரயோஜனத்தினுடைய வேதம் இல்லை. பிரயோஜனம் நிலையத்தில் ஒண்ணுதான் ரெண்டு உபநிடத்தம் ஒரே உபாசனத்துக்கு இந்த வேலை தெரியாது. அதனால அதாவது பிரதமர் அர்த்தம் பிரயோஜனம் ஒரே பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் உபாசனத்தினுடைய உபாசி ஆதாரம் வந்து பாருங்கோ உபாசன அனுசந்தானம் அந்த பிரயோஜனம் ஒன்னா இருக்கு. அலல படம் மோட்ச படம் அது ஒன்று அபேதான் பிரயோஜனம் அபேதான். எப்படின்னா இதுசேதவசமானேற்று விதிவாக்கியம் ஒன்று சொல்லும் அதனுடைய அர்த்தமாக இருக்கு பாருங்க வாக்கிய சேதம் அது ஒன்னு சொல்லலாம். இப்ப இது வேற அது வேற ரெண்டு கிடையாது, ரெண்டுமே வேற வேற ரெண்டு கிடையாது. ஏன்னா வாயம் சுவதமான பேத்த போதிகாமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் வாயு தேவதா அப்படின்னு சொன்னாக்க என்ன சொன்ன ஒரு வித்யா பிரம்ம வித்தியை சொல்லிடுச்சு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தவாதத்துல இந்த குணங்களை சொல்றது. அப்ப அந்த குணங்களானது ஒரே விஷயத்தை சொல்றது. அதாவது திடீர்னு விதிக்காத வாக்கியம் இதாக வாக்கியம் தேடணும்னா அதுக்கு அர்த்தவாதமாக வாக்கியம் அதுல சொல்லப்பட்டது அந்த விதிவாக்கியத்தை சொல்லிட்டே போகணும். இதெல்லாம் அந்த அங்கீகரிக்கிறார், நம்மளும் அப்படிதான் அங்கீகரிக்கிறோம். அதனால அந்த கிரமத்துல நாம் பார்க்கணும். அது உபசன்மாரக அர்த்தவேதம் இது வேதம் சமானத்தை சமானமான சமானமான ரூபம் எந்த ஒரே விஷயத்தை சொல்லச்ச அப்படியே அதை ஏற்றுக்கணும். அது உடனே ராசி. அதனால என்ன சொன்னாலும் இந்த மாதிரி வித்யைக்கும் வித்யைக்கும் இருக்கு பாருங்களோ அதுதான் முக்கியம். ஏன்னா உபசம்பாரம் பண்ணணும், கல்யாண குணங்கள உபசம்பாரம் பண்ணி விசல்பம் பண்றது காட்டிலும் உபசம்பாரம் பண்ணி வித்யைக்கு நான் சொல்றதுல நிறைய அனுகூலம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆத்திரை விரும்ப உட்காந்துருக்கோம், விரும்ப உட்காந்து நடிச்சு நாராயணன் நாராயணன் நாராயணன் நாராயணன் சொல்லுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு நாராயணா கோவிந்தா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பன்னெண்டு திருநாமங்களை சொல்லுவோம். நீங்க திருநாமங்களை ஏற்ப ஏற்ப மனசுல ஆனந்தம் அதிகமா வரும். ஒரே குணம் சொல்ல சொல்ல அது என்ன பண்ணுவோம்னாக்க கொஞ்சம் போர்மே அப்படின்னு சொல்லு. ஆனா நீங்க பல குணங்களை சொன்னாக்கா அது நமக்கு பல குணங்களை சொன்னா ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரிதான் இங்கேயும் வித்யைக்கு சொன்னாக்கா அந்த வித்தியார எட்டு குணம் இந்த வித்தியார பத்து குணம் ரெண்டுத்தையும் சேர்த்தாக்கா ரெண்டு எட்டு ஒரு நாலு இல்ல ரெண்டு பன்னெண்டு குணம் பத்து குணம் இருக்கும். அத்தனை குணங்களை அனுசந்திக்கிறோம். அதனால விசேஷமானது. அதனால வித்யம் சொல்றதுலதான் சூத்திரகாரத்துக்கு திரும்ப இல்ல. அதனால வித்தியத்தை அதிகமா சொல்றேன் ஆரம்பிக்கிறது அதுவே சொல்லிட்டு அப்படின்னுட்டு சர்வேதாம்ப சித்திராஜமானது வித்தியம் முடிஞ்சது. நாளைக்கு அடுத்த அதிகம் ஆரம்பிக்கலாம். வெங்கடேஷ் ஆயி வேதாந்த